சீடனது சுவானுபவம். அவ்வாறு பிரம்ம வடிவாக விளங்கிய சீடன் அனுபவ வடிவான பிரமானந்த சரித்திரத்தில் மூழ்கி அகண்டாகாரமாய் பேதமின்றி தேகேந்திரியழலிய நாமனுப வடிவ உபாதிகளெல்லாம் நீங்க பெற்று கடலில் எழுந்திய உப்பார் செய்த பிரதிமை போல சித்திற்கரைய சின்மாத்திரமாகி விருத்தியற்று மனது பிரமாகாரமாய்ப் போக திருவருளே திருமேனியாகவுடைய சர்க்குருவும் காணுமாறு நனவர் சுழத்தியை அடைந்து தனது சுபாவ வடிவமானான். 77